సద్గురుభ్యో నమః సత్కరుభ్యో నమః సత్కరుభ్యో నమః ఓం మహాదేవ్యై చ విద్మహే విష్ణువత్యై చ ధీమహి తన్నో లక్ష్మీ ప్రచోదయాత్. శ్రీ పరాశర భట్టార్యః శ్రీరంగేశ పురోహితః శివత్సాంగ సుర శ్రీమాన్ శయదే మేస్తు భూయతే. శ్రీగుణరత్న కోసం పిరాట్టివుడియ గుణంగాహిర రత్నంగా అనుభవించిన వరం దేవుడోంశ తాత్పర్య రత్నావళి అమ్మవారి திருவாரூருக்கு தேசிகன் இந்த 1000 பாட்டுக்கு ரத்னங்களை பூர்த்தி அர்த்தம் சொன்னார். அது மாதிரி பட்டர் ஸ்ரீகுலத்தோடைய ரத்னங்களை அனுபவிச்சிருக்கும் போது 3வது ஸ்லோகத்தை அனுபவிச்சுட்டு வரும்போது அனுகூல தனு காண்டாலிங்கனாரம்ப சொம்பதி புதிஷ புஜசா கஷ்டி சகா நோகர்தி தன நயன குளிச்ச ஸ்பார புஷ்பத்விரேபாம் கதையுது மயிலட்சுமி கல்பவல்லி கடாட்சானி. விராட்டியுடைய கடாட்சத்தை எதிர்பார்க்கார். விராட்டியுடைய மொத்த பார்வோட வேண்டாம், கடாட்சமே போரும். செங்கன் சிறு சிறிதே எம்மேல் விழியாவோ பெங்கினி வாய் செய்த கொஞ்சம் கடாட்சம் இருந்தா போரும் சொல்லி எம்பெருமான் பிராட்டியை விடாதார். பிராட்டி எம்பெருமான் விட மாட்டார் என்ற சித்தாந்தம் கடந்தோறும் அப்படி ஆலிங்கனம் பண்றால் ஆலிங்கன ஆரம்ப சும்பத் பெருமாளை கட்டின்றிருக்கார். அது மிதுனமான தெய்வதம் லட்சுமி நாராயணன் லட்சுமி நரசிம்மன் அப்படி ரங்கநாயகி ரங்கநாதன் அப்படி புத்திதிச புஜசாக்கம் பெருமாளுடைய கைகள் இருக்கு. அது பலவிதமா வளர்ந்து நிற்கிறது. சகஸ்ர சீரிஷா புருஷா சகஸ்ராட்சர் சகஸ்ரபாத் என்று சொல்லி 1000 தோழனிடம் திருவங்கியார் அனுபவம் பண்றாரே. 1000 தோழன் அலைகடல் கிடைந்தான் அரங்கமா நகர்வளானே. சீரங்கத்தை பத்தி பாடுறபோது 1000 தோழாலே அந்த ஸ்ரீராந்தி கடைஞ்சான் லட்சுமிக்காக. 1000 தோழன் அல்லிமாதன் கொள்கின்ற 1000 தோழன் அல்லிமாதன் பெருமாள் காடானுகாலம் இவர் ஆலிங்கனம் பண்றாரே. பலவித கிளைகள் அப்படின்னாரு. எதுக்கு எத்தனை கிளைகள்? ஸ்ரீஷ்டதே லட்சுமி இஷ்ட பத்னியூ ஸ்ரீதேவி பெரிய பிராட்டியா பட்ட மகிழ்ச்சி இருக்காள். அப்புறம் பூதேவி, அப்புறம் நீலாதேவி, அப்புறம் கிருஷ்ணாவதாரத்தில் எத்தனையோ மனைவிகள், 10000 தேவிமார் நிற்கன்னு சொன்னார் நாச்சியார் ஆண்டார் சொன்னான். 10000 மேல, அப்ப 10000 மேல தேவியில் ஆலிங்கனம் பண்ணணும்னா அத்தனை கைகள் வேண்டாமா? அதனால ஆலிங்கன ஆரம்ப சொம்பத் பிரதேசத்தை பூஜை சாக ஸ்ரீசக அனோக அனோக கல்ப விருட்சம் மரம் சொல்லுங்க சாஸ்திரம் விருட்சோ திவிதிஷ்டதி பெருமாள மரமாக வர்ணிக்கிறது உபனிஷதுகள். அந்த மரமாகிற அந்த மரத்தில் எம்பெருமானத்தில் இந்த கொடி மாறி இருக்கிற பிராட்டியார் ஆலிங்கனம் பண்ணுகிறார். லக்ஷ்மி கல்பவல்லி அவர் கல்ப விருட்சம், சாதாரணமான சொர்க்கலோகத்தில் விருட்சம் இல்லை, திவ்யமான கல்ப விருட்சம், திவ்யமான கல்பவல்லி. அப்படிப்பட்டவள் அவளுடைய கடாட்சம் வேணும், கடாட்சம் மேல வேட்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிற ஒரு அழகரை நம்ம அனுபவிச்சு வரோம். 1000 தோளால் அலைகள் கடந்தான், 1000 தோளோடு இறங்கு போடும் அச்சோ ஒருவர் அழகியவா அனுபவிக்கிறார். கலஞ்சலி கன்யா வல்லரி கல்பசாக்கியின் ஸ்ரீஸ்ததியும் கல்பவல்லியாக வர்ணிக்கிறார் சுவாமி தேசிகன். பஞ்சாசத்திலையும் கரிசிகர விடங்கஸ்தாயினா கல்பவிருஷாது பவதி பலம் அசேஷம் தஸ்யஹஸ்தாபதேயம் கல்பவிருஷமாக பரவராஜன் வர்ணிக்கிறார் தேசிகன். அதே மாதிரி இங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது பிரம்மவனம் பிரம்மச விருஷாசி பேரு சொல்றது. பெருமாள் பரபிரம ஒரு வனம், ஸ்தப்தோ திவிதிஷ்டதி கல்பவிருஷமாக வைகுண்டத்தில் நிற்கிறானவன் இப்படி ஸ்ரீனிவாசன் பேருவனுக்கு ஆஸ்தே விட்டு ரஜந்தி ஆத்மா வைகுண்டேது பரையலோகே ஸ்ரீயாசார்த்தம் ஜெகத்பதி ஆஸ்தே விஷ்ணு சொல்லி ஜெகத்பதியானவன் வைகுண்டதே ஸ்ரீபூமியாக பெரிய விராட்டியாரோட அர்த்த ரூபத்தில் ஆலிங்கன ரூபத்தில் இருக்கிறான். அதனால அவன் ஸ்ரீனிவாசன் கல்பத்ருமஹா அவனுக்கு அவன அப்படியே இருக்கும்படி நித்தியவாசம் பண்றாள். பெருமாளோட அர்த்த ரூபத்தில் இருப்பாள், வலப்பு கையில் இருப்பாள், ஸ்ரீதேவி பூதேவியாக இருந்த பகுதியில் இருப்பாள், நீலாதேவியும் சேர்த்து இருப்பார். அவர் வெளியிலே தெரியாத போது திருமார்களை ஓட்டின்றுவார், கூட மாட்டார். திருமணாட்சியா இருக்கக்கூட வேண்டும். கல்பவல்லி ரெண்டு பேர் சொல்லியாச்சு. சும்ப மங்கள அர்த்தம், சும்ப எப்படி பிரகாசிக்கிறார், மங்களங்களுக்காகவே பிரகாசிக்கிறார். பெருமாளுடைய பிராட்டியுடைய சகா அவ விஷ்ணு பத்னி, பெருமாள் ஸ்ரீ சகா இவன் ஒத்தர் விடமாட்டாள். அதனால் யசாசங்கியாரங்கர கிரமேணயன குச்ச நயன ஸ்பார புஷ்பத்ரேபா. பெருமாள் பிராட்டியுடைய ரெண்டு கொம்பைகளுடைய அழகு பூசாத்தினுக்கால் அவ கண்கள் எப்படி இருக்கு, அவயவ சோபை தனபர நமிதாங்கி நாண்டாள் சொன்ன மாதிரி சொல்லிட்டு நயனஸ்பார புஷ்ப, ஒரு புஷ்பம் இருக்கு அது உள்ள வண்டு போறோம், புஷ்பத்துடைய அழகு நடுவுல வண்டு போய் கருப்பு வண்டு போறோம், அது மாதிரி பிராட்டியுடைய கண்கள். இது கண் அழகு. முதல்ல திருமையை அழகு சொன்னால் நயனஸ்பார புஷ்பத்திலே பார், அந்த வண்டு மாதிரி கண்கள். இப்படிதான் என்ன பெருமாள் பிராட்டி இவள் அழகு பார்த்தாலே தெரியும், இவாளை காட்டில் உயர்ந்தவா யாரும் கிடையாது. நத்வத் சமச்ச அபதிகச்ச தரிசதே தன்னொப்பார் எல்லப்பன், ஆயினார் ஆரப்பார் இவர் குணங்கள் அனைத்தும் கண்டால் அருளாறு சாமியிலும் தமக்கொவ்வாரே அத்திகிரி மாதத்தில் தேசியம் சொல்றார். அதனால எல்லா தேவதைகள் பக்தர்கள் ஆசிரியர்கள் எல்லாமே பகவான ஒதுங்கிறார். பெரிய மரம், அவன் அந்த மரத்துடைய நிழல ஒதுங்கிறார். வாசுதேவ தருச்சாயா நாதி சீதா நகர்மதா, உயர்ந்த மரம், அடர்ந்த மரம், நிழல் கொடுக்கும் மரம். அந்த மரத்துங்கள போயிட்டா, அந்த வாசுதேவன் பரமநாட்டை மரத்துங்கள போயிட்டா பொழுது ரொம்பவும் இருக்காது, ரொம்ப வெயிலும் இருக்காது, ஏர் கண்டிஷனான ஒரு தசை. ஏன் பிரம்மவனம் பிரம்ம சபிக்ஷாசி அனுபவிச்சோம், அனந்தபாகும் ஒரு கையா ரெண்டு கையா கிளைகள் எப்படி பெரிய ஆலமரத்துக்கு ஓங்கி நின்ற கிளைகள் படர்ந்து இருக்குமோ அப்படி சசிசூரிய நேத்திரம் இவ கண்ணு மாதிரி பெரும் சந்திர சூரிய நேத்திரம் அவனுக்கும் உண்டு, அப்படி ஒரு ஒத்துமை. ஸ்ரீனிவாசன் திருநாமத்தை விளக்கிறார் இதே பட்டர், திவ்ய வல்லவாய் பல்யாஹாய கல்பத்ரு மகா சசியாக நித்திய உபகிரக ஸ்ரீனிவாசா. அந்த மரமானது திவ்ய வல்லி கொடியோட படர்ந்திருக்கு, அப்போ பிராட்டி கொடியே இருக்காள், சசியாக நித்திய உபகிரக விடமாட்டாள். அதனாலே எத்தையும் விடாம பெருமாள் இருக்கப்படினாலே ஸ்ரீனிவாச சதாங்கதியின் சகஸ்ரநாமத்தவர் திருநாமத்துக்கு ஸ்ரீனிவாசகா அப்படி பதமிட்டார். நம்ம சம்பிரதாயத்தில் திருப்பதி பெருமாளை திருவேங்கடத்தான ஸ்ரீனிவாசன் தான் சொல்லுவோம், மற்ற மாதிரி வெங்கடேசனோ அங்கடேஸ்வரனோ ஏழுமதியானோ சாதாரணமாக சொல்றது இல்லை. அப்படிப்பட்ட ஸ்ரீனிவாசகா சதா அங்கதிஹி எது கதாகத விஷ்ராந்தி வைச்சித்திரேன விவர்த்தனம் தாரகாஜா கலவாக்கி, அப்படி கண்ண சிமிட்டி நட்சத்திரங்கள் இருக்கிற மாதிரி கொஞ்சம் கண் கடாட்சம் இருந்தா போரும் பிரார்த்திக்கிறார், கடாட்சங்களே போரும் என்று கடாட்சத்தை இருந்த மூணாவது ஸ்லோகத்தை அனுபவிச்சார். அந்த ஸ்லோகத்தை அனுபவிச்சு நாலாவது ஸ்லோகத்தை மேல போலாம். அனுகல தனு காண்டால் இங்கம்பும்பதிசாகி தனநயனகுலுச்சஸ்பார புஷ்பத்ரேபாம் அதை எதுமைய லட்சுமி கல்பவல்லி கடாட்சாமி. நாலாவது ஸ்லோகம் அடுத்து அதில் எந்த ரத்தம் எப்பேற்பட்ட ரத்தத்தை ஸ்ரீனுடைய குணரத்தத்தை அனுபவிக்காம பார்க்கணும். யத் புரூபங்கா பிரமாணம் ஸ்திரச்சரதாரதம்யே முராரேஹி வேதாந்தா தத்வசிந்தாம் முரபிதுரசி விற்பாத சென்னைஸ்தரந்தி போகோவோத்காத கேளி சுழகித பகவத் வைஸ்வரூப்யானுபாவா அபாங்கை. கடாட்சங்களை மறுபடியும் அபிஷேகம் பண்ணணும், மறுபடியும் கடாட்சம் தான் கேட்கிறார். யாருடைய கடாட்சம், பத்னி பெருமாளுடைய பத்னி, பெருமாள் யாரு, முராரேஹி, அவனுக்கு முராரியும் பேரு, முரக்னன், முரன் என்ற ஒரு அசுரனை கொன்றபடியினாலே ஆசிரியாரு கோசம் கொன்னார், அவன் சேட்டையை ஒழித்தார். அந்த முரன் முராரி முராரி பேர் பகவானுக்கு, அதனாலே முரன் ஸ்திரச்சர ரசனா. அந்த முராரி என்றவன் பல அவதாரம் எடுக்கிறானே, அப்போ படைக்கிறான், அகில ஜென்மத்தேம பங்காதி லீலே. பாஷிகார் மங்கள ஸ்லோகம் ஸ்ரீபாஷத்துக்கு பகவான் அவன்தான் பழைய ஆரம்பத்தில் பழைய சிட்டி பண்றான், காப்பாற்றுறான், பிள்ளைகாரம் வரும்போது அழிக்கிறான். நடுநூல அவளை பிரம்மாவுக்கோ ரத்தனுக்கோ படைப்புக்கோ சம்மாவுக்கோ அனுமதி தரான். அவளுக்கு முடியாத போது அந்தரியானுக்கு அவன்தான் எல்லா காரத்தையும் செய்கிறான். அகில புவன தேம பங்காதி லீலே, இது ஒரு விளையாட்டு. அவனுக்கு விளையாட்டு இவன் பண்ற காரியங்கள் பலவித விவரங்களான உடனே பழையம் வரணும், முழுசு சிருஷ்டி பண்ணணும், முழுசு. அதனால அது படைப்புற இந்த ஜீவங்களை எப்படி படைக்கணும்? மனுஷனாவா, மிருகங்களாவா, தேவர்களாவா, இப்ப எப்படி எப்படி படைக்கணும்? அது வினைகளை பார்த்து படைக்கணும். அதெல்லாம் ஒரு விளையாட்டு. அப்படியே சீட்டு ஆடுறோம் இல்லையோ, சீட்டு ஆடுறோம், இதை விளையாட்டு கேம் பாடுறோம். அது பெருமாளுக்கு இது விளையாட்டு. ஏகாக்கி நரமதே, விளையாட்டுல ஒத்துற என்ன ருசிக்காது. ஏகாக்கி நரமதே சாஸ்திரம், ஒருவனாய் இருந்தால் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. பிராட்டி இந்த விளையாட்டுல கூட்டுண்டான். முராரே திரச்சரண தசனா தாரதமியே, கூட்டுண்டான். பெரிய காரியம் சிருஷ்டி காரியங்கள்லாம் எப்படி பண்றது பண்ற போது அப்படி திரும்பி பிராட்டி பார்ப்பான். வாயால் கூட சொல்ல மாட்டான், இது எப்படி பண்ணு அப்படி பண்ணு. புருவ நெறிப்பு, புருவங்காது. புருவ நெறிப்பினாலே புரிஞ்சுடுறான் அவன். இங்க கோசலதே ஜனங்களே இங்கே தான் புரிஞ்சுக்கிறான். வால்மீகி சொல்றாரே, பிராட்டி கேட்பானே, இங்கிலாஸ்து கோசலாக, நிறைய பேச மாட்டான். கோசல ஜனங்கள் இங்கிலத்தினாலே ஒரு கண் பார்வை, புருவ நெறிப்பு, மூன்று சத்தம், இப்படி ஒரு இங்கிலத்தை கொண்டே தன்னுடைய செயல்களை காண்பிப்பாள். ஆனா வேதாந்தங்கள் என்ன சொல்றது? பெருமாளுடைய ரச்சனைகளை சொல்றது. வேதாந்த முரபிதுரசி, அந்த முராரேகே, மறுபடியும் முரபிதுரசி, அப்படிப்பட்ட முராரியனுடைய மார்பில் இருக்காள் பிராட்டி. பெருமாள் தான் மார்பில் இருக்காளே, அவ யார்? பெருமாள் யார்? அவன் ருத்ரனா, இந்திரனா, பகவான் பரம் சிஷ்டி சம்மாரம் பண்றவன் யார் அப்படின்னு பார்க்கும்போது ஒத்து பார்த்தா தெரியும். அவன் மாறுகள், அந்த புருஷனுடைய மாறுகள் யார் இருக்காள்? லட்சுமினா இருக்கா? அப்ப ருத்ரம் கிடையாது, பரபிரம்மம் பிரம்மா கிடையாது, எந்திரம் கிடையாது. முரபிதுரசிகற்பாத சென்னை, அன்னைக்கே சொன்ன பெருமாள் பிராட்டி திருவடி வச்சு ஏந்து உட்காண்டாள். அவ திருவடிப்பட்ட இடம் பெருமாளுடைய மாறுகள். அதனால மங்களம் உண்டாதவனுக்கு ஜனங்கள் பார்க்க சித்தத்தை பண்றது பெருமாள் யார்? பிராட்டியுடைய திருவடி தெரிகிறது, லட்சுமிநாதன் அவன் தான் பரபிரம்மன். அதனால நாராயணே பரம்பொருள் என்று உபனிஷத்தே தெரிஞ்சுக்கிறதான். பரபிரம்மத்தை வந்த வேதங்கள், பரபிரம்மம் யாரு? எத்தனையோ 31 கோடி தேவர்களை விளக்கிறது வேதம். சப்ரம்மாசதி வஸ்தேந்திர சோக்ஷர பரமஸ்வரா, அவன்தான் இந்திரன், அவன்தான் சிவன் சொன்னார். பெருமாள் யாரு? உபனிஷத்தை என்ன சொல்றது? அனந்தாவை வேதாக வேதம் பறந்தது. புருஷ சூத்திரம் சொல்லித்து, புருஷன் ஒரு பெரிய புருஷன், 1000 கை உண்டு, சகஸ்ர சீரிஷா புருஷா, சகஸ்ராட்சா, 1000 தோல், இப்படிதான் சொல்றோம். அப்ப இப்பட்ட புருஷன் யார்? சொல்லே போறது புருஷோக்தம். உத்தர நாராயணன் வந்தாதான் தெளிவு வர்றது. வேதாக மேதம் புருஷம்னு முடியுது முதல் நிர்வாகம். நான் தான் புருஷத தெரிஞ்சின்றேன்னு நாராயணாதி ரிஷிகள் தான் தெரிஞ்சு. நாராயண ரிஷி புருஷோக்தத்தை கண்டவர். நான் தெரிஞ்சினேன் பரபுருஷனை, யார் அந்த புருஷன்? உத்தர நாராயணத்து வாங்குவன அர்ஜஸ்தம்போ தப்பதிவியை அஜாஜமான பெறவாத சொல்லே போச்சு. யார் இவன்? யார் வேணாலும் சொல்றான். பிரம்மாவை சொல்லலாம், எத்தனை சொல்லலாம், எந்திரன் சொல்லலாம். கிரீஷ்டதே லக்ஷ்மீஷ்ட பத்யோ அகோராத்திரே பார்ஸ்வே, ரெண்டு பேருக்கு யார் இருக்கா? பிராட்டி ஸ்ரீபூமியில் இருக்காளே, அவ யார் பார்? அவளுடைய கணவன் மத்தியில் இருக்கான். அப்ப யாரு பரபுருஷன்? பெருமான் தெரியுது. அப்பேற்பட்ட பெருமாள் இவன் தான் ஸ்ரீபூமிநாதன் தான், ஸ்ரீபூமிநாதன் தான் பெருமாள் சொல்லி வேதாந்தங்கள் பிராட்டியை கொண்டு பரபுருஷன் யாரும் தெளிவு பரவுகள். அப்பேற்பட்ட பிராட்டி போகத்துக்கு உண்டாக்கினவன் பெருமாள். போக உபாப்கால கேளை சுலகித, அந்த விளையாட்டுகள்னா கொஞ்ச நாளியா? அந்த போகங்கள் கையில சுளக்கம் மாறி கைக்குள்ள அடங்கின ஒரு தீர்த்தம் இருக்க, அதுக்கு சுளக்கம்னு பேர். தீர்த்தாமரைச்சே நதிகள்லயோ குளங்கள்லயோ அவகாச ஸ்நானம் தான் முக்கியம். தீர்த்தாமரம் எந்த தீர்த்தத்துல நீர்நிலையில தீர்த்தா மரமும் அது மந்திரத்தால் அறிவும் ஒரு சுழக்கம் சார் சொல்றது ஆன்மீகத்துல. கைக்குள்ள இருக்கக்கூடிய நீர் சுழக்கம் இவாளை விளையாட்டு இருக்க அது ரொம்ப சுழக்கமா ரொம்ப சின்னது. அப்ப பெருமாளுடைய ரூபங்கள் எவ்வளவு சொல்ல முடியுமா? எத்தனையோ விஸ்வரூபம் கிருஷ்ணனுக்கு சேவை சாதிச்ச விஸ்வரூபம் கீதையில் அனுபவிக்கிறோம், துரியோதனுக்கு விஸ்வரூபம், முஜமுந்தருக்கு விஸ்வரூபம், பெருமாள் தன்னை பெரிசா காட்டின் விஸ்வரூபங்கள் பல உண்டு. வைஸ்வரூப அனுபவாக அப்படிப்பட்ட பேரானந்தத்தை அனுபவிச்சு அத்தனை விஸ்வரூபத்தை பிரியாவிட்டிருக்கா அப்ப விடுறதில்லை அகல இல்லேன் எரியும் என்று. அப்ப எப்படி ஸ்ரீஹி ஸ்ரீஹி அத்தனை அர்த்தம் சொன்னேன், ஸ்ரீதே ஸ்ரீயதே ஸ்ரீநாதி ஸ்ரீநாதி ஸ்ராவயதி ஸ்ரீமதி இவ்வளவு அர்த்தங்கள் உள்ளது. அப்படிப்பட்ட ஸ்ரீ அவளுடைய அமுத பெருக் அமுத லகரி அலை அந்த அமுதம் இருக்க கடாட்ச லகரி அவள் கிருபைகள் சமுத்திர அலை மாதிரி வந்துருக்கு. ஒரு அலை அப்படியே வருது மேலும் மேலும் மேலும் வந்துட்டே இருக்கும் தரங்கம் அமுத லகரி தீ. அவள் கடாட்சம் பண்ற ஒரு புத்தி அவளுக்கு கிருபை இருக்கு, அதை அறிவிக்க வேண்டியது பக்தர்கள். அமுத லகரி தீலங்கனி கடாட்சி அந்த கடாட்சத்திலே நம்ம தப்பலாமா? சமுத்திரம் மாதிரி வருது நம்ம தப்ப முடியாது. அப்படிப்பட்ட சமுத்திரம் அளவாடி வருது அமிர்த வருஷம் பிராட்டு கடாட்சம் அதுல நம்ம அவுந்து போறோம் தப்பவே முடியாது. அதனாலே ஆஸ்தனிதாம் அப்படி பிரார்த்திக்கிறார். நம்ம அலைதான் தெரியணும் நம்ம தெரியக்கூடாது. அலை என்ன மாதிரி அலை? பிராட்டு கடாட்சமான அலை, அது அப்படியே அமர்ந்துடணும் நம்ம தெரியக்கூடாது. அமிர்தம் தான் தெரியணும் கடாட்சம் தான் தெரியணும் அப்படி பிரார்த்திக்கிறார். பிராட்டிக்கு தான் பாபங்கள்லாம் போக்கக்கூடிய சக்திகள்லாம் உண்டு. பிராப்திய விரோதி பாபங்கள்லாம் போக்குவா பிராட்டி கடாட்சம் வந்தது தான் என்ன பண்றது? ஏது சொன்ன ஆனீத வாதக்கு சுதயாததேகம் பிரயத்துல கூட காத்தெல்லாம் இல்லாத போல பெருமாள் பிராட்டி சொதாந்த பிராட்டி அங்க இருக்காள். சொதாத்வம் லோக பாவனி பிராட்டிக்கு சொதா சுவாகான் பிராட்டிக்கு தான் பேர். சொதா சுவாகா சரஸ்வதி இதெல்லாம் பெருமாளுக்கு பேர் பிராட்டிக்கு பேர். அப்ப விஷ்ணு புராண வாக்கியங்கள்லாம் சொல்றது. அப்ப சிரசரஜனா அந்த விளையாட்டு சொன்னார், சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்கள்ல கூட இருக்காதவள் அப்படி ஏற்கனவே சொன்னார். நித்தியம் அஜ்யாத நிகிரகம் பெருமாளுக்கு கோபங்கள் ஒரு சில சமயத்துல சகதர்ம தெரியும் சௌரே நித்தியம் அஜ்யாத நிகிரகம் தேசிகன் சகதர்மச்சரி எப்ப விடமாட்டாள். விராட் பெருமாளுடைய பத்னி தர்மச்சரி தர்மச்சாரி என்ன அர்த்தம்? அவன் என்ன அனுஷ்டானம் பண்றானோ அவருக்கு ஒத்தாசியா வாழ்க்கை போல இருக்கிறது. பெருமாளுக்கு என்ன யாகம் பண்றாங்க தர்மபத்தினி யாகம் பண்றவங்க பேர் இல்லையோ பெருமாள் சரணாகத லட்சணம் யாகம் பண்றான். அந்த தர்மத்துல ஒரு பத்தினியா இருக்காள். நித்தியம் அஜாத நிகிரகம் கூட இருந்து காப்பாத்தாள் பக்தராய். பெருமாள் தண்டசரன் தப்பு பண்ணா அவன் தண்டிப்பான். அப்புறம் சரணாகதி வைகுண்டங்கள்லாம் கொடுப்பான் தண்டிச்சுட்டே அவன் இருப்பான். அவனுக்கு திடீர் கோபம் வரும். அதனால பிராட்டி முதல்ல சிவச்சி பெருமாண்ட போறோம். நித்தியம் அக்னிகிரகம் அவளுக்கு என்னன்னா தண்டனைன்றது தெரியவே தெரியாதோ பிராட்டியில தண்டனை கூட என் தண்டனை என்னன்னு தெரியாது அவளுக்கு. விஷ்ணு பத்னி அகோரா அசேதா நா ஜகதோ விஷ்ணு பத்னின்னு அவளை வேதம் தைத்திரிய வேதம் கொண்டாடும். அடிக்கடி அனுசரிக்கணும் கிருதவதி தவிதராதிபத்தியை அனுபவிக்க முடியல. அப்படிப்பட்ட கிருதவதி யாகத்துல பண்ற போது விஷ்ணுபதியை புரோன வாக்கியம் யாஜ்யில அஸ்வமேத யாகத்துல பிரயோஜனம் பண்றான். துவா திசாம் விஷ்ணு பத்னிய கோரா விஷ்ணு பத்னியானவள் சாந்தமானவள் நித்தியம் அக்யாத நிகிரகம் வேதம் என்ன சொல்றது அகோரா அசேதானா யாரவள் அவளே ஈசானள் எல்லாரையும் அடக்கி ஆளக்கூடிய சக்தி உள்ளவள். பெருமாள் ஈசானன்னாக்கா பிராட்டு ஈசானா அது ஆண்பால் இது பெண்பால். ஈசானன் ருத்ரனுக்கு ஒரு பதம் உண்டு அங்கெல்லாம் போகக்கூடாது. இதுவே என்ன சொல்லுது வேதம் அசேதானா சகசோஜா மனோசா சகசு ஓஜஸ் இதெல்லாம் கொடுக்கக்கூடியவள் அவள் எல்லாருக்கும் அனுகிரகம் அல்லவள் பிருஹஸ்பதி மாதேஸ்வான்ற வாயு அவள் அந்த வாயுலாம் அடக்கி ஆண்டு அதன் காரியத்தை செய்யக்கூடிய பகவான் எப்படி செய்யறானோ இவளுக்கு அந்த சக்தி உண்டு சர்வசக்தி உண்டு இவளுக்கு. ஆனா விஷ்ணு பத்னி சர்வசக்தி உண்டுன்னு சேஷன்னு சொல்லணும். அப்ப சர்வசேஷன் பகவான் சொல்றோம். சர்வசேஷன் ஏன் சொன்ன சேஷன் சேஷி சேஷினாலே போறோம் பகவானுக்கு, நம்ம எல்லாம் சேஷம்தான். அப்ப சர்வசேஷிய சொன்ன பிராட்டி தன்னை அடக்கிக்கிறா தானே பத்னியும் சொல்லிடு. அதனால பிராட்டிக்கும் அவன் சேஷியா போன அப்படின்னாலே பிராட்டி சேஷி சர்வசேஷி. சில சித்தாந்தங்கள்ல பிராட்டிக்கு எவ்வளவு மதிப்பு கொடுக்கறது இல்ல, நம்ம சித்தாந்தத்துல ரொம்ப முக்கியம். பிராட்டியும் பெருமாளும் மிசுரமான தெய்வீகம், அவளே பிச்சுட்டாரு, அவளுக்கு வித்தியாசம் கிடையாது. இது இரட்டை தெய்வீகம் அடிக்கடி அந்த அதெல்லாம் இந்த தேசிகன் ஆளவந்தார் நாதமணிகள் இந்த ஆழ்வார் ஆச்சாரியார் எல்லாம் திடம் என்றிருக்காள். அப்படி கூட்ட வேறி மாறாத பூமே இருப்பாள் ஆழ்வார் நம்ம ஆழ்வார். அப்படி பத்மவாசி வாசமாக வாசனை விடக்கூடிய தாமரை போல இருக்கவள் வினைகள் தீர்ப்பாள் சொல்றாரு. அச்சேதா ஈசா, ஈசன் நியமிக்கவன் எல்லாரையும், அவன் ஈசன் இவ ஈசானை, ஈசானா ஈசானை, அச்சேதா ஜெகதா விஷ்ணுபதி, ஜெகத்துக்கெல்லாம் நியமிக்கவள் இவள். இவள் யாரு? விஷ்ணுபத்தி, வேதமே சொல்லு விஷ்ணுபத்ரி. விஷ்டம்போதிவோ தருடப்பு திவ்யாகம், அந்த பெருமாள் அவளை மடியில வச்சிருக்கான்னு வேதம் சாயண பாஷ்யம். அப்ப என்ன அர்த்தமூர்த்தி லட்சுமி நாராயணன் லட்சுமி நரசிம்மன், அதே மாதிரி விஷ்ணு பத்னின்றவள், பத்னி இடம் பக்கத்தில் அல்லது மடியில வச்சிருக்க விஷ்ணு அவளுடைய பத்னி. அஸ்யேதா நாஜகதோ விஷ்ணு பத்னி, மத்தியே ஸ்திரா இருக்கக்கூடியவள், பாலகனான விஷ்ணுவுடைய பத்னி, ஈசானாகவிட நியமிக்கக்கூடியவள், தேவதைகளுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடியவள், இவ்வளவு சொல்லு ஜெகதோ ஈசானா. எங்கும் பறந்தவள் சொல்லு பாஷ்யம் உண்டாள். எங்கும் பறந்தவன் யாரு? விஷ்ணு விஸ்வம் பரமார்கள், பரமார்கள் தான் அந்த அணைகள்லாம் உண்டு. அப்போ ஜெகத் வியாபினி பெருமாள் மாதிரி எவளுக்கு உண்டு? இதெல்லாம் பொத்துக்கால சித்தாந்தங்கள்லாம் உண்டு, அது அடிக்கடி ஆச்சாரியெல்லாம் சொல்ற பாருங்க. அப்படிப்பட்ட சகஸ்த சீரிஷா புருஷா கிருஷ்ணே லட்சுமி சபத்யோ விஷ்ணுபத்ய கோரா அஸ்யேதான ஜெகதோ விஷ்ணு பத்னி. அவளை நினைச்சா போறோம் எல்லாருக்கிட்டையும் கொடுப்பாள். ஸ்ரீசூக்தம் அவளை விளைக்குது, விஷ்ணு புராணம் இந்திரன் மூலமாக ஸ்ரீஸ்துதி, அதுக்கப்புறம் ஆச்சாரியால வளர்க்கக்கூடிய ஆளவந்தார் சதுஸ்லோகி என்ற லட்சுமி பாத்திரம் தான் சோத்திரத்துக்கு வந்தார். அதுக்கப்புறம் ஸ்ரீஸ்தவம் பொறுத்தாழ்வான், ஆச்சரியமான ஸ்தவங்கள்ல முதல்ல ஸ்ரீஸ்தவம். அதுக்கப்புறம் பக்தர் ஸ்ரீகுலதத்த கோஷம், அப்புறம் தேசிகன் ஸ்ரீஸ்துதி, இப்படி போயிட்டு இருக்கு. விராட்டியே பூஜிக்காதவாள் யாரும் இல்லை, அவள் சர்வசக்தி விஷ்ணு பத்ரி பெருமாள் சியப்பதி எதுவுமே பெரிய மாட்டாள். அழுவார் அனுபவிக்கிறார், வேறி மாற மாறி மாறாத தன்னம்மலை வேங்கட தன்னலை, வாரி மாறாத பைம்போம் பொழில் சூழ் குருகூர் நகர், காரிமாறன் சடகோபன் சொல்லாயிரத்து இப்பத்தால், வேறி மாறாத பூமியில் இருப்பாள் வினை தீக்குமே. நம்மாவா நாலாம்பத்துல அஞ்சாவது திருமாவளி கடைசி பரஸ்வரி நிகமனத்தில் சொல்லக்கூடியது மாறி மாறாத தன்னம்மலை. அப்படி அதே மாதிரி மேகஷ்யாவனான வேங்கட சீனிவாசன் அனுபவிக்கிற பாசுரங்கள், வேங்கட தன்னல் சீனிவாசன் வாரி மாறாத பயம்போல் பொழில் சூழ் அவன ஸ்தோத்திரம் பண்ற மோன பஜிக்கிற தியானம் பண்ற இந்த நம்மாழ்வார் சடகோபன், அவன் இருக்கிற ஊர் இது குருகூர் ஆழ்வார் திருநகரி குருகூர். அழகான பூம்பொழியோடு அழகா சேவை சாதிக்கக்கூடிய அந்த அவருடைய கஷேத்திரம், வாரி மாறாத பயம்பூம் பொயில் சூழ் குருகூர் நகர், காரிமாறன் சடகோபன் காரிமாறன் அவருக்கு பேர் எல்லாம் புறப்பேர். அப்பேற்பட்ட சடகோபன் சொல்லாயிரத்து ஆயிரம் திருவாமொழி பண்ணேன், இந்த பத்து விசேஷமானது இன்னும் இந்த பத்து தான் போரும் லட்சுமி கடாட்சம் வரும். தேரி மாறாத பூமேல் இருப்பாள் பத்மாசனி பத்மஹஸ்தா பத்மசமுத்பவா, தாமரையிலே உண்டானவள், அன்றிலந்த தாமரையில் இருக்கக்கூடியவள், அப்படிப்பட்ட வேறி மாறாத வாசனை போகாத பூவில் எப்பவும் இருக்கக்கூடியவள் யாரவள்? லட்சுமி வாயால் சொல்லல, பத்மா வேறி மாறாத பூமேல் இருப்பாள் ஜலதி கன்யா. வினை தீர்க்குமே, நம்ம வினையெல்லாம் போய்கிடுவா, அப்புறம் பெருமாள்ல போலாம். அதனாலே அவருடைய பிராட்டிய புருவ நெருப்பிலே எல்லாம் நடக்குதுன்னு சொல்லக்கூடிய அந்த பிராட்டி இருக்கிறதுனால பெருமாள் அடையாளம் கண்டது உபநிஷத்துக்கு சொன்னாரு. பிராட்டியுடைய திருவடி அவர் திருமாவளவு பட்டத்தினார். ஏற்கனவே பகவான் திருமரு ஒரு வட்சம்னு முக்கோணமான ஒரு ஒரு அடையாளம் இருக்கும், அது பிராட்டு வழி இடம், போய் போயிட்டு வருவார் எந்த அவதாரத்திலையும். ஆனா போகணா கூட போக மாட்டான், அந்த வட்சத்துல போய் உட்காந்து விட்டான் திருமாவில. வக்ஷஸ்தலம் யயோஹரே பார்க்கல கலந்து உடனே நேர மாலையத்து பெருமாள் சாச்சினா அங்கே திருமாவில உட்காண்டாலே. அவ எப்படி உட்காண்டா, காலை வச்சு ஏறி உட்காண்டா. பெருமாளுடைய பிராட்டுடைய திருவடியெல்லாம் தெரியுது, உபனிஷத்துலாம் பார்க்கறது. இந்த பெருமாளை கொண்டாடுறோம், சகஸ்ர ஸ்ரீ சுவந்த தேவம் விஸ்வா ஸ்ரீமன் நாராயணன் தேவன் கொண்டாடுறமே யாரு, பிராட்டியுடைய நாதன். அவ திருவடி தெரியுது, அங்க திருவடி தெரியுது. இது தேசிய மத்த காலத்தை தேசிய அனுபவிக்கிறார். பிராட்டி ஸ்ரீகள்லாம் அலங்காரம் பண்ணிப்பா, பெருமாள் அலங்காரம் மாறுபடும், நிறைய கௌஸ்தவம் நிறைய அலங்காரம்லாம் பண்ணுங்க, பூ மாலை இருக்கு, கௌஸ்தவம் இருக்கு, துளசி மாலை இருக்கு. பிராட்டி வேண்டாம், பிராட்டி நிறைய அலங்காரம் பண்ணிருக்காள், எத்தனை அலங்காரம் பண்ணிருக்காள். இந்த காலத்து மருதாணி போட்டுவா, தரைகளுக்கே கோலம் போடுவா, காவி மாடி. அவர் அந்த காலத்து ஸ்ரீகள் செம்மஞ்சு குழம்பால காலு கையெல்லாம் சிகப்பா ஆக்கிப்பாள், செம்மஞ்சு குழம்புனால நல்லா அலங்காரம் பண்ணி அப்படி ஏறாள் பெருமாள் கிட்ட. பிராட்டியுடைய செம்பஞ்சு கொழும்பு சகப்பு திருவிழி அடையாளம் பெருமாளுடைய திருமாவில் தெரியுது. எத்ரு எத்தங்கல்பாது பவதி கமலே எத்த தேகம் நமீஷம், பிராட்டியே பெருமாள் சங்கல்பம் பண்ணுகிறான், திருமையை எடுத்துக்கிறான், பிரளயங்கள்லாம் பண்றான், அவதாரங்கள்லாம் எடுக்கிறான், சிருஷ்டி சமாதங்கள்லாம் இப்ப பட்டர் அனுபவிச்ச மாதிரி தேசிகன் ஜென்மஸ்தேம பிரளயரத்தன அந்த ரச்சனை அமைப்பு உண்டாக்குறான். ஜங்கமா ஜங்கமானாம் அச்சேதனங்கள் சேதனங்கள் எல்லாம் சிருஷ்டிக்கிறான். ஒரு சங்கப்பத்தாரே தற்கல்யாணம் கிளம்பியாம் ஏகலட்சியம் சமாது, இப்படி ஒன்ன வச்சுட்டுதான் பெருமாள் சிருஷ்டி எல்லாம் பண்றான். இதை தியானம் பண்ற யோகிகள் சமாதி நிலையில அப்படி செம்பஞ்சு கொழும்பு திருவடிப்பட்ட திருமாவளுடைய பெருமாளை தியானம் பண்றாள். தற்கல்யாணம் கிளம்பியாம் ஏகலட்சியம் சமாதவ் பூர்ணம் தேரஸ்பதி பாத அக்ஷார சாங்கம் என்று சொல்லக்கூடிய அந்த பிராட்டி இருக்கிறதுனால பிராட்டி இல்லாத எப்ப இருக்கல அகலில்லேன்னு இறையும் என்று உபனிஷத் சொல்லிட்டு சீதையும் சொல்றா ராவணன் கிட்ட, ராவணன் தன்னை இணங்க வேண்டும் சொல்லி மிரட்டுறான், ஆட்சேபிச்சு மிரட்டுறான், தானம் மிரட்டுறான், கோபம் வருது சீதைக்கு. ஏ ராவணா நீ சாம்பலா போயிடுவேன், சாம்பலா போறதுதான் அருக உள்ளவன், பஸ்மா பஸ்மா இருக்க, நானே ஒன்னு கொருடுவேன், சாம்பலாக்கிடுவேன். ஆனா நான் பண்ணக்கூடாது, நான் பதிவுறுத்தை எங்கள் கணவனை மீறக்கூடாது, நான் தபஸ்ல இருக்கேன். இப்ப அவனையே நினைச்சிருந்து தபஸ் அனுபாலனாது, நான் தபஸை அனுபாலனம் பண்றேன், ஆனால் உன்னை கொல்லலை, ஞாபகம் வச்சுக்கோ. ராமன் வரட்டும், அவன் உன்னை அடிச்சு கொண்டு போய் என்னை மீட்டு போட்டோம், அதனால இவனை கொல்லாத விடுறேன். பிராட்டியுடைய சொரூபம் அது. தத்து ராமஸ்ய தபஸ் அனுபாலனாது அசந்தேசாது, பெருமாளே ஆக்கியம் வரல, இல்ல ராமனாவது, ஏ சீதையே ராவண தொலை சொன்னால் தொலைச்சிருவான் உடனே. பெருமாள் ஆக்கியமில்லை அசந்தேசாத்து ராமஸ்ய தபஸ் அனுபாலனாது, ஆயினாலே உன்னை பஸ்மமாக்கவில்லை, போயிச்சு போ அப்படின்னு சொன்னேன். பிராட்டிக்கு எவ்வளவு சக்தி உண்டு அவதாரத்திலே அப்படின்னா லக்ஷ்மிக்கு என்ன கேட்கணும், அப்படிப்பட்டவன் சிருஷ்டி திசமாரங்களில் பிராட்டியை கேட்டுதான் நடக்கிறான். அது ஒரு விளையாட்டு, இன்புறும் இவ்விளையாட்டுடைய நம்ம அனுபவிக்கிறாள். துன்பமும் இன்பமும் ஆகிய செய்வினையாய் உலகங்களுமாய், பெருமாள் தான் படைக்கிறான். ஏன் சுவாமி இவனுக்கு துன்பமே தர, இவனுக்கு இன்பமே தர, ஒருத்தனுக்கு மாத்தி மாத்தி தர, அது அவன் வினை. துன்பமும் இன்பமாகி செய்வினை ஆகின்ற கருமம், போற ஜென்மங்கள்ல பண்ற ஒரு கருமா நீ இப்படி இருக்க. இனி எனல்வான் சுவர்க்கங்களுமாய், சொர்க்கமான சிவை பொண்ணு மன சொர்க்கம் போறான் அப்படி சில பேர். மண் பல்லுகளும் ஆகி எத்தனையும் சிருஷ்டி பண்றான், அவள் தகுந்த ரூபங்கள் தரான், வினைகளுக்கு தகுந்த மாதிரி ரூபங்கள் விருத்திகள்லாம் தரான், சந்தோஷப்படுறான். ஆஹா சிருஷ்டி பண்ணிட்டேன், இவ்வளவு உயிரை படைச்சிட்டேன், லட்சுமியோட உட்காந்து சந்தோஷப்படுறான். ஒரு தேடா படைக்கிறான், மனுஷனா படைக்கிறான், தேவனா படைக்கிறான், சிரிக்கிறான், விளையாடுறான். லட்சுமியோட சேர்ந்து என்ன சொல்லி ஒருத்த கஷ்டம் அனுபவிக்கிறான், ஒருத்த தேடா இருக்க, பாம்பா இருக்க, மரம் இருக்க, சிரிப்பாடு அவனுக்கு விளையாட்டு. நமக்கு வேணா துன்பம் துன்பமா பெரியும், அவனுக்கு விளையாட்டு. மிளகா அப்படியே புழு புழுக்கிறது, நமக்கு துளி மிளகா அப்படி பண்ண கூட கண்ணு எரியுது, அதுலயே புழுக்கிறது. பகவானுக்கு பகவானுக்கு என்ன கேட்கலாம், துன்பமும் இன்பமும் ஆகி இன்பும் விளையாட்டு, சிருஷ்டித்தது சம்மாரம் ஒரு விளையாட்டு. நமக்கு சமாதானம் கஷ்டமா தெரியுது, சிருஷ்டினா ஆனந்தமா தெரியலாம், ஆனா இதெல்லாம் விளையாட்டு. இன்புறம் இவ் விளையாட்டுடைய இவ் விளையாட்டு அழகான திருப்பி திருப்பி சிருஷ்டி சமாதானங்கள். லட்சுமணன் பண்றான் ஏது மல்லே, அவனுக்கு ஒண்ணும் கிடையாது, சிருஷ்டி சமாதானம் பண்றான். அவனுக்கு அவன் ஏதாவது வினியாலே உட்காந்துருக்கான், அவன் நிஷ்பக்ஷபாதி பண்றான். அதனால சொர்க்கத்தெல்லாம் சிருஷ்டிக்கிறான், வைகுண்டத்தை சிருஷ்டிக்கிறான், நரகத்தை சிருஷ்டிக்கிறான், அப்படிப்பட்ட சிருஷ்டிக்கிறான். வளவழும் தவள மாட மதுரை மாநகர தன்னுள் கவள மாலை யானை கொண்ட கண்ணனை அரங்க மாலை தோவள தொண்டாய துளசிகள் தொண்டரடி பொடிகள் இணைய பொன் கவியேலும் எம்பிதாக்கினியவாறேன். என் வார்த்தையாலே கவி பண்றது பட்டர் நைசியாசந்தானம் பண்ற போது தொண்டர்படி ஆழ்வார் என்ன சொல்றார், வலிவழும் வளவழும் தவள மாடமாதுரை வடமதுரை கம்சனுடைய ஆட்சி இருந்தது அங்க போய் கொண்டார் வள்ளியூர். வடமதுரை மைந்தனை வளவழும் தவள மாடமாதுரை மாடமதுரை மாநகரம் தன்னுட் அதுல கவளமா அதில் யானை கொன்ற கவளங்களும் சாப்பிட்ற பெரிய யானை வளர்த்து வச்சிருக்காங்க கிருஷ்ணனை கொள்றதுக்காக. அதுல அந்த கோலியாபேடி யானை கொள்றார், அப்புறம் மல்லனை கொள்றார், அப்புறம் கம்சனை கொள்றார். கவளமால் யானை கொன்ற கண்ணனை ஸ்ரீரங்கத்து பெருமாள் தான் சேவிப்பார். தொண்டடி ஆழ்வார் கிருஷ்ணன் அனுபவிச்சார் அந்த கண்ணன் யாரு, கண்ணனை அரங்கமாலை அவன் அப்பேற்பட்ட ஸ்ரீரங்கநாதனை. நான் கைங்கரி பண்ணுகேன் அப்பேற்பட்ட பெருமாளுக்கு அல்பன் நான் துவளம் தொண்டாய துளசி தொண்டரடி பொடிகள். நான் தினம் புஷ்ப கைங்கரியம் துளசி கைங்கரியம் பெருமாளுக்கு மாலையோடு பண்ணிட்டுருக்கேன். துளசீர் தொண்டரடி பொடி பழைய பக்தன் நான், என் பேரே தொண்டரடி பொடி பக்தாங்கிறேனு தொண்டரடிகளுடைய அடி அவளுடைய அடியில் இருக்கக்கூடிய ஒரு பொடி அப்படி பேரை வச்சிருந்தார்கள். தொண்டரடி பொடி சொல் இளைய புன் கவிதையிலும் திருமாலை திருப்பள்ளிகழ்ச்சி. திருமாலையும் 45 பாசம் திருப்பள்ளிக்கு 20 பாசம் இப்படிலாம் பண்ண உங்ககிட்ட நான் அல்பன். இளைய புன் கவி என் கவி ஒரு கவியா, இளைய புன் கவியேலும் எம்பீராக்கி நியவாரே இப்படியாவது பகவதி என் பேரை சொல்றானே பகவான் சந்தோஷமா படுவான். புதிய கவிதான் அப்படிப்பட்ட துன்பம் இன்பம் எழுதுமல்லர் சொல்லக்கூடிய அந்த சிற்றி சமாதங்களை பிராட்டி கூடவே இருக்கார். இன்புறம் இவ் விளையாட்டுடையான் அது உனக்கு ரசன கேள்வி கேலி விளையாட்டு. சிருஷ்டி பண்ற போதும் பகவான் இல்லையே நெஞ்சு பார்த்து சில பேர் சித்தாந்தத்தில் ரொம்ப தூரம் கொண்டு போக மாட்டார் பிராட்டியை. இதெல்லாம் நம்ம குறித்தாழ்வான ஸ்ரீஸ்தவத்தில் இதை சொல்ற பாருங்க. இவரு தகப்பனார் பட்டுவுடைய தகப்பனார் முகம் ததுங்கித பராதீன விதத்தே அகிலம் கீழே எங்கள் நான்யதாசிய ரசதாசியாது ஐக்கரசியா சிருஷ்டி பண்றான் சம்மாரம் பண்றான் திருப்பி திருப்பி விதத்தே அகிலம் திருப்பி திருப்பி சிருஷ்டி சமாரம் பண்ணிட்டே இருக்கான். அது கிரீடேயம் அவனுக்கு விளையாட்டு, இது வேற விளையாட்டே கிடையாது, இதுவே விளையாட்டு வாழ்க்கை. இது ரசதாசியாது ரொம்ப ரசத்தை தருது, இவன் மட்டும் ரசத்தை தருது, பிராட்டியும் ரசத்தை தரணும் கூடிய வச்சிருக்கான். ஐக்கரசியாது தயா அவளும் அனுபவிக்கிறா இதே விளையாட்டு, ரெண்டு பேரோட ரசமும் ஒன்னா இருக்கு. எப்படி சிருஷ்டி சிதி சம்மாரம் பண்றான், எஸ்யாவிக்ஷ முகம் மட்டும் அனுபவிச்ச மாதிரி பிராட்டி முகத்தை பார்த்துக்கான் சிருஷ்டி பண்றான், பெருமாமத்தை பார்க்கான் காப்பாத்துறான். பிராட்டி பிராட்டி முகத்தை பார்க்கான் சம்மாரம் பண்றான். எஸ்யாவிக்ஷே அவ வாயாளர்கள் சொல்லல, அவன் முக இங்கிதத்தாரி அவன் முகத்துடைய இங்கிதத்தாரி இவ்வளவு இந்த விளையாட்டை செய்கிறான். அவளுக்கு ரசத்தை தரான் அது இங்கித பராதீன சிஷ்டத்தை நான் பண்றேன் உட்காதல, நான் சிஷ்டி பண்ண போறேன் அவன் என்ன சொல்றான் பாத்து, தாயார் என்ன சொல்றான் பாத்து, அப்படி பார்த்து தான் சிஷ்டி பண்றேன். அது ஆனால் எனக்கு சுவாதீனம் கிடையாது, நானே பண்றது இல்லை, அவளை கன்சல்ட் பண்ணி அவ வாயாளி சொல்ல மாட்டாள். அது இங்கித பராதீனா விதத்தேகரம் கீழே எங்கள் நான்யதாசிரதாசியாது ஐக்கரசியாத்தபா அப்படி ஸ்ரீஸ்தவத்தில் சொன்னார். தாயமாற போது அவளுக்கு விளையாட்டு, பிராட்டிய பெருமாள் தாயமாறா சதுரங்க மாறா ஸ்ரீஸ்திர சொல்றார் விளையாட்டு, இவாளுக்கு எல்லாம் விளையாட்டு தான். ஸ்ரீஸ்திரியில் தேசிக நடகாத சொல்றார் பச்சம் வேஷஸ்ருதி வயதா சூறு விருந்தேன சார்த்தம் மத்திய கிருத்திய திருணபலகம் நிர்மிதஸ்தான பேதம் விஸ்வாதீஷ பிரணிததா விப்ரமத்யோத விருத்தவு பிரம்மேஷாத்யா தரிதிவயோ க்ஷதாரப்பசாரம் பஷ்யந்தி சுஸ்ருதி பரிதா. வேதத்தெல்லாம் பார்த்து பார்த்து சங்கல்பம் பண்ணி சிருஷ்டியில உட்கார்றார். அது ஒரு விளையாட்டு. விராட்டியம் பெருமானம் உட்கார்றார், சொக்கட்டான் சதுரங்கத்தை உட்கார்றார், செஸ். சூரிய விருந்தேன சார்த்தம் ரெண்டு பேரும் விளையாடுறாள். எல்லாரும் பார்க்கலாம், ஆடியன்ஸ் யாரு? நித்திய சூரியெல்லாம் அந்த வேடிக்கை பார்க்காள். சூரிய விருந்தேன சார்த்தம் மத்தியே கிருத்திய திரிவிண பலகம் அவெல்லாம் பார்த்துருக்கா. ரெண்டு பேர் நடுவில் அந்த செஸ் போர்டை வைக்கிறாளாம். எப்படி அனுபவிக்கிறார்கள் தேசிகம் தெரியுமோ இல்லையா? சேதரங்கள் அண்ணா தெரியும். மத்தியே கிருத்திய திரிவிண பலகம் நிர்மிதஸ்தான வேதம். அந்த ராஜா ராணி அந்த சேனைகள்லாம் ஒவ்வொரு கட்டமாக வச்சு நகர்றாள். திரிவிண பலகம் மூணு விதமான கலர் உள்ள அந்த சொக்கட்டானில் விஸ்வாதீச பிரணீதூதபுர. இது ஒரு சூதாட்டம் மாதிரி அழகா போது போன முடியும். துரியோதனால இருந்து கவட்டமான சூதாட்டம் போது போக்கு பொண்டுப்பு கப்பந்தன் வார் போலேன்னு பசி கப்பந்தன் வார். சில பேர் போட்டி போட்டு 100 அடை சாப்பிடறியா 1000 ரூபாய் கொடு சாப்பிடுவோம். பசி கப்பந்தான் பணத்தை கப்பண்டாங்க. பசிக்கு சாப்பிட்டு 100 சாப்பிடுவோம், 150 சாப்பிடுவோம். அதே மாதிரி சீட்டாறுவார், பணத்துக்கு சீட்டாறுவார் உண்டு, பொழுதுபோக்கு சீக்காறுவார் உண்டு. இவள் என்ன போனோம் பொழுதுபோக்கா? விஸ்வாதீச பிரணிததா வித்வதூத விருத்தவ். ஆடியன்ஸ் யாரு? பிரம்ம ருத்ரர்கள் இந்திரர்கள் வருணர் எல்லாம் வேடிக்கை பார்க்க. யார் தோக்க போறா? பெருமாள் தோக்குறாளா? பிராட்டி தோக்குறாளா? பிரம்மேஜாத்யா தேவதி இவையோகோ அக்ஷசார பிரதாரம். இப்படி நீங்க சொக்கட்டாம் சதுரங்க மாறுறங்கோ. விசனேன மனுஷியானாம் நித்தையா கலகேனச்சே. பெருமாள் நமக்கு எல்லாம் கலகம் துக்கெல்லாம் கொடுத்தா காரணம் இல்லாத கொடுக்க மாட்டார். வெசனம் அசுபே சக்தம். அசுபமான கதை சில பேர் பலத்தை தர. அதான் சுகட்டான மாதிரி வச்சுக்கணும். ஒரு தோக்கிறார், ஒரு ராஜா தோக்கிறான், ஒரு ராணி தோக்கிறான், ஒருத்தக்காய் வெற்றடா. இதெல்லாம் கர்ம வினைகள். ஆயிட்டாரு. இப்படி ரெண்டு பேர் சேர்ந்து விளையாடுறங்களே. ஒன்றுடையால் திருமகளும் தானுமாகி ஒரு நினைவால் என்ற உயிரெல்லாம் உய்ய கண் புதிகள் விளையாட்டை கழிக்கின்றானே. ஆழ்வார் சொல்றார், ஒன்றுடையால் அழகான பூமாலை தரிசென்றார் பத்மமாலா தராந்தேவி. பத்மமாலை திருமகள், அவ பேரே திருமகள். விளையாட உட்காண்டா தானுமாகி ஏகாகி நமது விளையாட உட்காண்டா போர் அடிக்கிறது. அவர் கூட்டுகிறார் பிராட்டி. ஒரு நினைவாளிகின்ற சித்திக்கிறான். ஒரே சங்கல்பம், நான் சித்திக்க போறேன். பிராட்டி கூட இருக்காள். இங்கிலீஷ பார்த்து ஒரு நினைவாளிகின்ற உயிர் எல்லாம் உய்ய போன நேமத்தில் எப்படி இருக்குதோ அது என்ன வினைகள் பண்ணியிருந்தோ அதே மாதிரி சித்தி பண்ணணும். அப்படிலாம் அந்த பாபங்கள் போய் புதுசு புதுசா மறு ஜென்மத்தை வந்து பாவமோ புண்ணியமோ பண்ணி முன்னேற வழி உண்டு. கண் புதையல் விளையாட்டை எப்படி? புதையல் விளையாட்டு ஒண்ணு, ரெண்டு பசங்க மண்ணில் மண்ணை குவிச்சு வச்சு இதை குச்சியை சொல்லிக்கிடும். இது யார் கண்டுபிடிக்கிறது? கண்டுபிடிக்க கஷ்டம். அது யார் தேடுறது? எப்படி வரப்போகுது குச்சி? இந்த மாதிரி ஜீவாத்மாக்கள் இந்த கண் புதையல் பல பல ஜென்மங்கள் எடுத்து கடைசியில் வைகுண்டத்துக்கு போகணும். அது எத்தனை ஜென்மமோ தெரியாது. இது விளையாட்டு வாழ்க்கை, விளையாட்டை கைக்கின்றானே. இது இந்த விளையாட்டு பெரிய விளையாட்டியார் லட்சுமியோடு சேர்ந்துதான் விளையாடுறான், அதுதான் படைக்கிறான். அதனாலே கருத்து வேறுபடலாமல் பார்க்கான். அனுகூல தம்பதி சொல்லுவான், பதி பத்திரிகள் சண்டை இல்லாமல் ஒத்துமையா ஒரே மாதிரி நிற்கிறாரே அதிகமா இருக்கவன் பகவான். விஷ்ணு சக்தி பராப்ரோக்தோ. ஏன்னா விஷ்ணு சக்தியா இருக்க விடவள். விஷ்ணு சக்தி பராப்ரோக்தா கஷேத்ரஜாக்கியா ததாபரம். ஜீவங்களுக்கு கஷேத்ரஜன் பேரு. அதனால ஜீவனுக்கு அவித்தியை மூடிடும், அவித்யா மூடிடும். அதெல்லாம் மூடிடும் உடனே கஷேத்ரஜ சக்தி சா வேஷ்டிதா. இந்த ஜென்மங்கள் ஜீவன்களை வினைகள் அப்படியே மூடிடும். எத்தனை ஜென்மம், எத்தனை வினைகள், புண்ணியம் பாபம் மாறி மாறி. சம்சாரதாபானகிலானு அவா அப்ரமதி அதிசந்ததானு. தொடர்ந்து எத்தனை ஜென்மம், கோடி கோடி ஜென்மம் எடுத்தான் தெரியாது. பக்தியோகமோ உபாசமோ பண்ணி பெருமாளை போய் சேர்ந்தாதான் அவன் ஜென்மம் கிடையாது. அது வரைக்கும் எல்லா பழையத்தையும் புறக்கிறான் போறான் புறக்கிறான் போறான். சம்சாரதாபானு, சம்சாரத்துல ஜன மரண சம்சாரத்துல பிறந்து உழுந்து தாபத்தை அடைகிறான். தொடர்ந்து தாபத்தை அடைகிறான். பெருமாள் வேடிக்கை தான் பார்ப்பான், வினையை தான் பலன் கொடுப்பான். அஜா திரோகிதத்வாத்த சக்தி கஷேத்ரஜ சம்ஹிதான். அந்த வினைகளை அப்படியே மூடிடும். அது தகுந்த மாதிரி காரியங்களை மேலும் மேலும் செய்தே வருவான். சர்வபேதேடு பூபால தாரதமியன வர்த்தது. பெருமாள் தானே சிரித்துக்கிறார், எல்லாரையும் நல்ல வேலை செய்யக்கூடாதா, எல்லாரையும் சொர்க்கம் பண்ணக்கூடாது, எல்லாரும் மோட்சம் பண்ணக்கூடாதா, எல்லாரும் மனுஷாலே நல்ல வேலை செய்யக்கூடாதா, மனுஷன் மாடு மரம் தீந்தன் இப்படியான சிரித்துக்கிறாரு, பட்சபாதமா அப்படின்னு கேள்வி வரும். சர்வபூதேடு பூபால தாரதமியன வர்த்தது. அவ பண்ற வினைகளுக்கு தகுந்த மாதிரி ஜென்மத்தையும் விருத்தியையும் சுபாவத்தையும் கொடுக்கிறான். நப்ராணவசுல்பாசாவரேஷு ததோதிகா. எத்தனை ஜந்துக்கள் கல்லு தரான், கல்லுக்கு ஜீவன் கிடையாது சாதாரணமாக, ஆனா சர்வ சாபத்தினாலே சிலையானால் அகல்யை அவர் அது கல்லு அகல்ய இருக்க சிலை வேற, அது காலம் கொஞ்சம் மேர்ந்தது. அப்புறம் மரம் செடி கொடி அது கொஞ்சம் உயிர் உண்டு இருக்கு. அதுக்கப்புறம் பாம்பு தேள் அது சில சேட்டைகள்லாம் பண்ணக்கூடியது. அது காரில் வசந்த பறவைகள் பட்சிகள், அதே காட்டில் வசந்து மாடு ஆடு மான்கள், அதே காட்டில் வசந்து மனுஷால் மனுஷர்களோட நாகர்கள் தேவதைகள் கந்தர்வர்கள் யக்ஷர்கள், அவளை காட்டில் உயர்ந்தவாள் அக்னி இந்தாதி தேவதைகள், அவனை காட்டவாளுக்கு தலைவனாக இந்திரன், அதே காட்டில் இந்திரனுக்கின் தலைவனான ருத்ரன், ருத்ரனுக்கின் தலைவனான சதுர்முகன் பிரம்மா. இப்படி ஞானத்துக்கு விஷயங்கள் தாரதமியம் உண்டு, அது தகுந்த ஜென்மங்கள். அதனால பட்டர் ரசனா தாரதமே, அதான் பட்டரங்க சொன்னார், சிருஷ்டிப்பதிலே தாரதமியம் கொண்டு சிருஷ்டிக்கிறான் ஒரு விளையாட்டு. அது யாரை கொண்டு சிருஷ்டிக்கிறான், யாரை கொண்டு நிலைநிறுத்துறான், பிராட்டியை பார்க்கிறான். அவ புருவன் நெறியது, அதுதான் அது பண்ண மாட்டார், புருவனா பண்ணுவார். புருவபங்கா பிரமாணம், அதனால வேற யாரையும் சேர்த்துக்கிறது இல்லை, தான் ஒருத்தர் இருக்கா பிராட்டி இருக்கா. வேத அப்பிரமாணம், அதனால வேதங்கள் தான் பிரமாணம், பிராட்டியும் பெருமாணம் சேர்ந்தே சிருஷ்டிக்கிறார். நமஸ்ரீ ரங்கநாதக்கு எத் புரு வைஷம்யம் ஜகது. இதே பட்டர் ஸ்ரீரங்கநாதஸ்தவம் ரெண்டு சதகம் பஞ்சஸ்தவம் பண்ணார் இவர் தகப்பனா குறைத்தாழ்வான். ரங்கநாதஸ்தவம் பண்ணலையே அப்படின்னு குறை இவர் பண்ணிட்டாரு. ஸ்ரீரங்கநாதஸ்தவத்தை சொல்ற போது நம்ம ஸ்ரீரங்கநாயக்கை ரங்கநாதன் சோதனம் பண்றார். முதல்ல யார் சோதனம் பண்றார், ரங்கநாயகியே வந்தனங்கள். நம்ம ஸ்ரீரங்கநாதக்கு எத் புரூ விபிரமேத, அவருடைய புருவ அசைவுகளை பார்த்து நீ அதுதான் ஆடுறீ. ஈசிதே ஈசேசிதவியா, நீ யாரை நியமிக்கணும், எப்படி நியமிக்கணும், அந்த கல்ப சங்கல்பம் தான் உனக்கு எப்படி உண்டாருது, ஜெகத்தை எப்படி சிருஷ்டிக்கணும், எப்படி இந்த சமமா இல்லாம சிருஷ்டி, ஒரே சமமா சிருஷ்டிக்க முடியாது, அது யாருடைய புருவ நெருப்பினாலே பிராட்டி கூட இருந்து காட்டுறாள். இதன் ஜெகது எப்படி ஜெகத்தை சிருஷ்டிக்கிறாய் நீ சிருஷ்டியிலே, வேதங்கள் கடத்தேறதாம் கடக்கிறது, சந்தேகத்தை கடக்கிறது. யார் புருஷன் ஓம் அப்படின்னு சொல்றது, ஒரு சத்து சொல்றது, ஒரு சத்து சொல்றது, பிரம்மா சொல்றது, தேவகா சொல்றது, எது பரபிரம்மம், நாராயணா ஒரு சொல்றது எது பரபிரம்மம், லட்சுமிநாதன் நாராயணன் பரபிரம்ம, அவன் அவனை சேவிக்கிற போது திருவிழி திருமார்பு இருக்கிற அந்த பிராட்டியை பார்த்து கண்டுபிடிக்கிறீர்கள். தத்வஜந்தாம் பரம்பொருளியாண்டு வந்தபோதும் பிரம்மருந்த வசு அக்னி தேவதைகளை புகழ்ந்து சொல்றது வேதம், ஆனா அதுக்குதான் தேவதை கிடையாது. அங்க லிங்கபூயாஸ்வரீகரணம் சொல்லி பிசிபாஷிகா சொல்றார், பிரம்மாத நாராயண ருத்ரஸ்ய நாராயண சக்கரஸ்ய நாராயண பிரம்மாவ நாராயண ருத்ர நாராயண இந்திர நாராயணன் அப்படின்னு சொல்லித்து சிவன் நாராயணே காரணம் காரியம் எல்லாம் தைத்தரியம் அந்த சர்வம் வியாபியநாராயணஸ்திதா, உள்ளும் புறமன் நிற்கிறவன் அவனே, வியாபித்து நிற்கவன் விஸ்வம் விஷ்ணு அப்படிப்பட்ட நாராயணன் எங்கும் வியாபிச்சிருக்கான். வியாபன பரண சுவாமியங்கள்லாம் உண்டு பெருமாளுக்கு, வியாபனம் எங்கும் பரவிக்கிறது, பரணம் எல்லாம் தரிக்கிறது. கந்திசோபூர் மகோதரி இந்த நட்சத்திரங்கள் சமுத்திரங்கள் பூமிகள்லாம் ஏன் அப்படியே நிற்க தெரியுமா, பொட்டு பொட்டு உழுந்துரும், பெருமாள் தான் தரிக்கிறான் தரன். அதனாலே வியாபன பரண தரிக்கிறான், சுவாமியாக இருக்கான், எல்லாத்தையும் அவன் தான் சுவாமி. அப்படி மூணு விதமான வியாபன பரண சுவாமிங்கிற குணத்தோடு இருக்கான். யோக லோகத்ரயமாவிஷ்ய விபத்தி அவிய ஈஸ்வரன் கீதையில் அனுபவிச்சவன் லோகத்திரையும் படைச்சி அதை உள்ள புகுந்து அதை தரிக்கிறான் கீதையிலே. அதனால வியாபனாது பரணாது சுவாமியாது இப்படி எல்லாரும் சொல்லக்கூடிய அந்த சக்திகள் ஆள வந்தாலும் காமித்தார். சீபாஷைகள்ல அடிக்கடி சொன்னார். அந்த பரபிரம்மத்தை பத்தி அவன் தான் நாராயணன், அவன் தான் கிரீஷ்டதையில கிரீஷ்டத்தை பத்தியும் சொல்லியாச்சு. அவளுக்கு சக்தி நிறைய, அவளே நியமிக்கக்கூடியவள். சேஷா நா ஜகதோ விஷ்ணுபத்ரி ஈசானா அவள். அதனால ஹிருதயத்திலும் இருக்கார். புரிதாரணை சொல்லிட்டு இந்தோகவை நாம் ஐசயோயும் தக்கிணே அக்ஷன் புருஷா, தியானம் பண்றனுடைய வலதுகளில் பகவான் இருக்கான், அவனுக்கு இந்தன் பேரு. இந்திரன், இந்திரன் இந்த சொல்கலோ இந்திரன் இல்ல, இந்தன் தான் இந்திரன். இந்திரன்றதை மறைச்சு இந்திரன் சொல்லிட்டு, ஏன்னா தேவதைகளுக்கு நேரம் சொல்றது பிடிக்காது. பரோக்ஷ பிரியாய வகி தேவாக, பரோட்சமா சொன்னா மறவா சொன்னா பிரியும். அதனால ஏழா அஷ்ட பத்னி விராட்டு, இவதான் அந்த கண்ணில் இருக்கானே பரபிரமன் இந்தன். அவன் வாம இடது கண்ணிலும் இருக்கான், வலது கண்ணிலும் இருக்கான், புருஷ ரூபம். அவனுக்கு பத்னி யாருனர் விராட். விராட்டு சொல்லக்கூடிய பத்னி இவா ரெண்டு பேரும் சேர்ந்து கொண்டு அந்தரஹதிய ஆகாசா உள்ள பூர்றார் தியான மண்டபம். இதெல்லாம் இதய குறைகளை வசிக்கிறவன் தான், வசிக்க அந்தரியாமியான பரமன் யாரு, லட்சுமி நாராயணன் இந்தன். அப்படி ஒரு படத்தை சொல்லுது சுதப்பிரகாசியில எடுத்திருக்காரு. அப்ப இந்தஹான இந்திரன், இந்திரனுக்கு அந்தரியானவன். அந்த இந்திரன் பெருமாளை கோரிக்கும் இந்த இந்திரனை இல்லை, இந்த சசிபதியுடைய நாயகனான தேவலோக இந்திரன் இல்லை. இந்திரபத்னி தர்மபத்னி சொல்லி இந்திரபத்னி சொல்லிட்டு பிராட்டி இந்த இந்திர பத்னியா வேதம் சொல்லாதபடி. அதனாலே இந்திரபத்னி ஸ்ரீசப்த வாச்சியான பெரிய பிராட்டி இந்திரபத்னி பகவானுடைய பத்னி. நீலத்தோ எத மத்தியஸ்தா விஜுல்லே கேஸ்வரா நீவார சோகவத்தன்வி. ஒரு கருப்பு மேகம் பெருமாள், கருப்பு மேகத்தை டக்குன்னு பளபளபளன்னு ஒரு மின்னல் வருது. அது மாதிரி வித்யுல் லேகை, அது ஒரு ரேகையா தான் வரும், உடனே மறைஞ்சிடும். அப்பேற்பட்டவள், மஞ்சளா இருக்கக்கூடியவள், நீவாரம்ன்ற வசந்த நெல், நெல்லுல வசந்த நெல் நீவாரம், அது அழகா சொர்ண கலர்ல இருக்கும். அது மாதிரி மஞ்ச கலர்ல இருக்கவள் எரிநிவர்ணாம் ஹரிணி, அப்படிப்பட்டவள் பிராட்டி நீவார சோகவத்தன்வி மின்னல் மாறி இருக்கவள் எம்பெருமானி நீர் கொண்ட புயல் அப்படி வேதவி இவள் அந்த ஜாலை அப்படி காட்டித்தேன். அப்ப லட்சுமி நாராயணன் நமக்கு புகழ் அவாதான் ஹிருதய கோயில இருக்கார். அதாவது நாஸ்திகனோ சைவனோ விஷ்ணு துவேஷியோ கடவுள் இருக்க சொல்றானோ இல்லேன்னு சொல்றானோ பெருமாள் தான் எந்த தியானம் இருக்கார். உட நிழல் உடன் இவ்வொரு உருவகள் உட நலன் இருக்கன்னு சொன்னா இருக்கான், இல்லேன்னு சொன்னா இல்லைன்னு சொல்லணும். உட நல நினைவு உடன் இல்லை என்று சொன்னாலும் இருக்கான் அஸ்தி. அதனாலே ஹிருதயத்திலும் இருக்கக்கூடியவன், நாஸ்திய ஹிருதயத்தில் இருக்கக்கூடியவன் பக்குவம் வந்தாதான் உணர்வா, இல்லாத தெரியாத வாழ்க்கை. எல்லாருக்கும் சித்தாந்தத்தை பிடிச்சிட்டு போவாள், கீழே விழுவாள். நல்ல சித்தாந்தத்தை வரதில்லை. பெருமாள் சித்தாந்தம் நம்புது. பெருமாள் பிராட்டி விஸ்வக்சேனர் நம்மாழ்வார் இப்படி அழகான நம்ம ஆச்சாரியர் வரைக்கும் வர்றதே நாதவனி ஆள வந்தார், பெரிய நம்பி ராமானுஜர் ஆச்சாரியர்கள் அழகான சித்தாந்தம் நமக்கு புண்ணியத்தாலே கிடைச்சிருக்கு. சிம்மி தண்ணியம் போதன்னு தேசிகன் ஆளாக்கு பால் கொண்டு வரா எவன் போவான். சிங்கத்து குட்டி இருக்க அது பால் சாப்பிட பயப்படுமா, அது போயிடும். சிம்மி தண்ணியம் போதை நம்ம சம்பிரதாயம். அதனாலே அமுதத்தை கடந்து பிராட்டியை எடுத்தாளவர் இவளும் ஒரு அப்சரஸ் போலும். இவளுக்கு நான் தான் ஏற்றவும் ஒரு தேவர்கள் கடையில லட்சுமி வருவா எல்லாம் எதிர்பார்த்தீர்கள். ஓஹோ எல்லா அப்சரஸும் உண்டாச்சே, அப்சரஸ் எல்லாம் உண்டானால் கடையில போதும். இவளும் ஒரு அப்சரஸ் போறது நஞ்சுத்துகள் நேர பெருமாள் போய் வக்ஷஸ்தலம் எப்படி வரா திவ்யமால்யாம்பரதரா அழகான எங்கும் பார்க்க முடியாத திவ்யமான மாலை தரிச்சென்று அழகாக ஸ்நானம் மங்கள ஸ்நானம் பண்ணிட்டு என்னென்ன ஆபரணம் போடுமோ அதெல்லாம் போட்டு பூஷண பூஷிதான் பசியதாம் தேவதேவானாம் சர்வலோகானாம் எல்லாரும் பார்த்ததுகள். அப்சரச நேர போனா பெருமாளுக்கு மாலை இட்டாள். வக்ஷஸ்தலம் ஹரேஹே திருமாறுகள போய் புகாண்டுட்டாள். பசியதாம் எல்லாம் பார்த்திருந்தார்கள். என்ன சுயம் வரத்துல அதில போய் கை கழுத்து நீட்டாலும் வருமா, அவ யாரு உபதேசம் பண்றாளோ அப்படி பண்றாள். அதனாலே சுந்தர தோல் உடையான் திருவிளையாடு திருந்தோள் திருமாலின் ஜோலி நம்பி வீலையெல்லாம் புரியவன் பகவான் தான். கல்யாணம் அதிகம் உள்ளவன் அவன் தான். திருமாஞ்சோலமணி சொல்லும்போது அவன் தான் அழகன். அவர் பெரிய அழகன் கள்ளழகர் சுந்தரபாபு சவன் இவரே பண்றார். இவர் தகப்பனார் குலத்தாழ்வான் அழகன் அவர்தான் பெருமாள் தான் அழகன் மாலையிட்டாதவள் பிராட்டி அப்படி அவரே சொல்ற போது ஏறு திருவுடையான் பிராட்டி ஏறி உக்காண்டவர் ஏறு திருவுடையான் காலால் ஏறிதான் அடிக்க சொன்ன இதெல்லாம் பிரமாணம் ஆழ்வார். சுந்தர தோழனை என்று பிராட்டி அனுசந்தானன் அங்கே ஆழ்வார்கள் நாச்சியார்கள் போகோபோத்காத கேளி சொல்கிற பகவத் வைசியர் உக்தானுபாவம் விஸ்வரூபம் இதெல்லாம் பிராட்டிக்கு தெரியும். எத்தனையோ விஸ்வரூபம் சொன்னேன் கீதைக்கு பண்ண விஸ்வரூபம் பிரதானமா எல்லாருக்கும் தெரியும். துரியோதன பொய் ஆசனம் இட்டான் அப்போ ஒரு விஸ்வரூபம் முஜுகுண்டருக்கு விஸ்வரூபம் எல்லாருக்கும் அப்பப்போ ஒரு விஸ்வரூபம் போகோ ஓத்காத கேளி சொலகித்த அந்த விளையாட்டுல என்ன கைக்குள்ள ஜலம் மாறி அனுபவம் எவ்வளவு அனுபவிச்சாலும் போறாரு பிராட்டிக்கு பகவத் வைஸ்வர் உக்த அனுபவம் அவளுக்கு போறாரு. ஆனா அர்ஜுன் பயம்தான் ஐயோ எப்படி ஆகுனான் பிராட்டி எப்படியா இவங்க விஸ்வரூபங்கள் இல்லாம அவளுக்கு கை கைக்குள்ள இருக்கிற ஜலம் மாதிரி பிராட்டியின் திறமையாக எப்ப அனுபவிக்கிறாள் போகம் பெருமாளுடைய எல்லாத்தையும் பரவியூக விவகாரியாமி எல்லாத்தையும் அனுபவிக்கிறாள். பரவியூகம் வைகுண்டநாதன் வைகுண்டது பரே லோகே அங்கு அனுபவிக்கிறாள் சியாசார்த்தம் வியூகங்களிலே சங்கப்பத்தியுத்த வாசுதேவாதி அவரின் கீழ் நாலு கலையா பெறுகிற வியூக ரூபங்கள் அதிலும் பிராட்டி இருக்காள் நமக்கு கண்ணுக்கு தெரியாது. நேரில் அனுபவிக்கிறாள் வைஸ்வரூபம் பரவனாக இருக்கிறாள் விபரூபத்தை அனுபவிக்கிறான். அப்புறம் பயபாரி ஹிருதயம் அந்தரியாமி விபவம் ராவணா வந்தா சீதையா கிருஷ்ணனா வந்தா ருக்மணியா எப்படி விடுறதில்லை விடவள் இத்தனையும் அனுபவித்தாள். பிராட்டி அனுபவிச்சாவே அர்ஜுன் அனுபவிக்கிறான் வாயார சொல்றான் அப்பா இந்த விஸ்வரூபமா அநேக பாகு உதர வக்திர நேத்திரம் எத்தனை கைகள் எத்தனை வாய்கள் எத்தனை முகங்கள்னா அர்ஜுனுக்கே தேவை அதுவும் ஒன்னாலும் பார்க்க முடியாது. திவ்யந்த தாமி தேஜக்ஷு பிராட்டி எப்படி பார்த்திருப்பாள் அவ பார்த்ததே இவ மாதிரி பயப்பட்டு பார்த்தாளா அவ பார்த்த அனுபவம் கைக்குள் ஜலம் உள்ளங்கை நெல்லிக்கணிய அது மாதிரி. அதனால இவரே பின்னாடி சொல்ல போற தசசரவாணி பாதவதனாட்சி முகைஹி அயலைஹி அவிஜ வைஸ்வரூப விபவைஹி அனுரூப குணைஹி அவதரணைஹி அபிஷ்டரசயன் கவிதா கமலே வச்சதை விப்ரம பிரமிமுகே நிமஜ்ஜதிதே அப்படி உன்னுடைய அனுபவத்துல பிராட்டி மூழ்கிறாள்டா. பிராட்டிக்காரன் பெருமாள் யார் அனுபவிக்க முடியும் பத்து தடவை பத்து அவதாரம் நூறு அவதாரம் எத்தனை விஸ்வரூபங்கள் எத்தனை எத்தனை கைகள் எத்தனை தசசத பாணிபாத வதனங்கள் சகஸ்ராட்ச சகஸ்ரபாபு சகஸ்ரசீரிஷா புருஷா என்று சொல்லி பெருமாளை அத்தனை ரூபங்களையும் அவளை திருமேனி அனுபவிக்கிறாள் அவளுடைய குணங்களை அனுபவிக்கிறாள் அதே மாதிரி இவளும் மாறுறாள் அவதாரங்கள் எப்படி இருக்கார் அதனாலே பிரமிச்சு அப்படியே அழகல சொக்கிறாளே பிராட்டியும் பெருமாள் பிரிய மாட்டாள். பிராட்டியுள் லீலையிலே பலவித விஸ்வரூபத்தை கிளம்பிக்க மாட்டாள் பெருமாள் கடலொளி திவலை போலே அந்த அனுபவம் பிராட்டிக்கு பிராட்டியின் போகத்திற்காக பத்தனை அவதாரங்கள் ஒவ்வொரு அவதாரமும் சொல்லிட்டு செய்வார் நான் ராமனா பிறக்க போறேன் நீ சீதையாவா ருக்மணியாவா கிருஷ்ணா பிறக்க போறேன் திடீர் அவதாரம் பண்ணும் கஜேந்திர அவதாரம் அன்னைக்கு சொன்னேன் அவன் கஜேந்திரன் நாராயணா மூலம் மூலமே கூட்டம் உடனே முதலீடு காப்பாற்றணுமே ஓடி வரணுமே நம்ம வேகமா போகணுமே அப்படின்னு சொல்லி ஸ்ரீ பூமியில் இவாள் சொல்லல சொல்லாத கிளம்பிட்டார் எங்கேயும் சொல்லாத கிளம்ப மாட்டார் கஜேந்திரன் காப்பாற்ற ஓடி வந்தார் கருடன் மேல ஓடி வர்றார் கருடன் மேல ஓடி வந்து வேகம் போலியா அங்கே கருடனே அவனுக்கு எவ்வளவு வேகம் உள்ளவர்கள் உன் வேகம் போறாது கஜேந்திரனை காப்பாற்றணும் சாட்சியம் அருக்கிய தாவன் அவனையும் தாண்டி ஓடி வர காப்பாத்திர அப்ப கூட பிராட்டி என்ற கூட ஆயிட்டு வரலையே தவிர எதுக்காக போறாரு தெரியும் பிராட்டிக்கு எல்லாம் நிசும்ம அவதாரம் பண்ற போது திடீர்னு ஸ்தம்பத்துல உக்ரமா அவதாரம் பண்ணாரு எங்கிட்ட சொல்லக்கூட இல்லையே இந்த மாதிரி ரூபத்தை நான் பார்த்ததும் கிடையாது இந்த ரூபத்தை பிரமிக்கிறார் லட்சுமி அதனால அதனால பெருமாள் உடனே அதுக்கப்புறம் பிரசன்னமாகி லட்சுமி நரசிம்மனார் பிரகலாதனுக்கு அனுகிரகித்த பிற்பாடு அதனாலே அப்படியே அனுபவிக்கிறார் சுழக்கீத்தம் ஆரம்பம் தான் அந்த லீலைகள் எல்லாம் ஆச்சேபனம் பண்ற மாதிரி அவ்வளவுதான் அவள் லீலை சின்ன ஜலம் சுதித்து சுழக மாத்திரம் திசிதேகூமா பாதுகாக்கல வேதத்துடைய சுழக்கம் அவளுடைய பெருமை அவ்வளவு அழகு என்று சொல்ற அப்படிப்பட்ட பிராட்டியானவள் சானஹாசிஹி ஆஸ்திரீதாம் அமுதவகரீதி லங்கினேஹி அபாங்கீஹி. அவை அப்படியே அமுத்தணும், என்னை மறைக்கணும். ஆஸ்திரீதாம் ஆசிரம் போட்டு அதுக்கு ஆஸ்திரணம் பேரு. அமுதோபஸ்தான விஷயம் சாப்பிட தீர்த்த சாப்பிடணும். அப்படி அவளுக்கு ஆகாரத்தை மறைக்கும், ஹிருதயத்தை மறைக்கும். பிராட்டி கடாட்சங்கள் எப்படி இருக்கணும் பற்றிங்க வேண்டற ஆசிரியை தான் அந்த அந்த திவலைகள் என்ன அப்படியே மறைச்சிடணும். அமிர்த கடாட்சன்ற திவலைகள் அந்த அலைகள் தான் தெரியணுமே தவிர நான் தெரியக்கூடாது பார்க்கவாளுக்கு. அப்படி வேணுமா லஹரி அமிர்த லஹரி சானஹசிஹி ஆஸ்திரணி தாம் அதி லங்கனி அபாங்கி ஒரு கடாட்ச அலை இருக்க அந்த அலை அப்படியே பெருகி வந்து என மூழ்கடிக்கணும். அப்படிப்பட்ட பெரிய வழிவர் சீஹி ஞாசகத்துல அப்படிப்பட்ட வசூத வசூருக்காரே கனகருணாசௌகரிதாம் பரிதாபகராம் நயனமகச்சிதாம் மைதரங்கய ரங்கபதே அலையால என்ன மூட்டு. அப்படி பெருமாளி அலை என்ன மூழ்கடிக்கணும் ரங்கநாதை பார்த்து கேட்கிறார் தேசிகன். துரித ஹுதாசனஸ்புரித துர்பமி துக்கமதி மலித விஸ்வ சௌத துரவர்ணவ வர்ணசுதாம். தேவதைகளுடைய இடம் அந்த இடம் எந்த இடம் அப்படிலாம் கொடுத்துறாரு. உன்னுடைய அலையானது அழுக்கல் இதெல்லாம் அழுக்குகள், இந்த ஜென்மங்கள்லாம் அழுக்குகள், அந்த அழுக்குகள் போக்கணும். அழுக்கே இல்லை அப்படி அலப்படணும்ட்ட வீடு கட்டுறான் நாளாகி போச்சு அழுக்க போச்சு செவரெல்லாம் பெயிண்ட் அடிக்கிறான் அலை நன்னா அலம்புறான் பெயிண்ட் அடிக்கிறான் அப்புறம் வெள்ளாடிக்கிறான். அதே மாதிரி பெருமாளையோட துக்கங்கள் என்னெல்லாம் விலையெல்லாம் என்ன நீ அழுக்கெல்லாம் போக்கி அடிச்சு சுத்தமாக்கி அப்படி வரணும் நீ அப்படின்னு அங்க சொல்ற. அதே மாதிரி அனுபவம் அது அழுக்குகளுக்கு இப்படி கடாட்சமாக காந்தி பட்டாலே போறேன் ஆசிரியாம் என மூழ்கடிக்கணும். அம்பஸ்னத்தைஹி அமதலகரி லத்தத பிரம்மதரீஹி கர்மேதாவத் தைவதே காடதத்தம் கணம்மாம் ஆற்றின் சென்ன கவித மனகைஹி ஆத்தையேதா கடாட்சைஹி. தேசி இதே மாதிரி பிராட்டியே அம்ப அமுதலகரி இதே அனுபவம் தான் அங்கேயும். என்னுடைய அமுதலகரினாலே கடாட்சிய அமுதலகரினாலே தாபத்ரயம் ஆத்தியாத்மிகம் ஆதிபௌதிகம் ஆதி தெய்வம் இப்படி மூணு தாபங்கள் தகிக்கிறது. அதனாலே அந்த தாபங்கள் போகலன்னா உங்களுக்கு கடாட்சத்தாரே அமுதத்தாரே என நினைக்க வேண்டும். அமுதலகரே லப்தம் அனகைஹி ஆத்ரியேதாக அப்படி மூழ்கடிக்க வேண்டும் சொல்றார் ஸ்ரீஸ்துதியிலே. இதுதான் ஆழ்வார் சொன்னார் வேறி மாறாத பூமியில் இருப்பாள் வினி தீர்க்கமே. அதனால உபாய விரோதி பாபங்கள் பகவான் அணுகவிட்டாத பாபங்கள் பகவானை பரபதத்துக்கு போக விட்டாத பாபங்கள் எல்லாம் போகணும்னு சொன்னாலே பிராட்டி போக்குறாள். அலக்ஷ்மீர்மே நஷ்யதான் துவாம் உடேன் ஸ்ரீ சூக்தம் உன்னை வெறிக்கிறேன் பிராட்டியே என்னுடைய அலக்ஷ்மிகள் அலக்ஷ்மிகள் எல்லாம் அசுபங்கள்லாம் நீ போக்க வேண்டும். நுதந்து மாயாந்த ராஜாச்ச பாக்யா அலக்ஷ்மிஹின் அலக்ஷ்மி எல்லாம் போக்கணும் அடிக்கடி சொல்ற ஸ்ரீ சூக்தம். சுத்தி பாசாம் அலான் ஜேஷ்டாம் சுத்தி பீசாம் அலங்கள் சுத்து தாகங்கள் இதெல்லாம் போக்கணும். அலட்சிக்கெல்லாம் போக்கணும். அபூதியம் அசமர்த்தித்த குறைவுகள் எல்லாம் போக்கணும். என் கிரகத்தில் இருக்கக்கூடிய பாபங்கள் எல்லாம் அழுக்குகள் எல்லாம் போய் சேரணும் என்று வேதங்கள் ஸ்ரீசூக்கம் சொல்லிட்டு. அதனாலே பிராட்டை கடாட்சம் ஒரு காலத்தை எல்லாரும் எந்த சொல்லி பண்றான் துர்வாச சாபத்தினாலே சொந்தலோகம் களை இழந்தது. அதோ அவலோகிதானதே எந்த சொல்லி பண்றான் இந்த லோகம் இருட்டா போச்சே. அப்ப இந்திரன் சுதி பண்ற பிராட்டி கடாட்சம் பண்றாள். விஷ்ணு என்ன சொல்றது எங்கேந்து கடாட்சம் பண்றாள் அவளை பிரியறது இல்லையே. அதோ அவலோகிதா தேவாக ஹரிவக்ஷரஸ்தயா எம்பெருமாவை மாறுவிலிருந்தே இந்திர லோகம் இந்திரன் எல்லாம் கடாட்சம் பண்றாளாம். அதனாலே லட்சுமி ஆமைத்திரேயே சகதா பல அநிர்வதிமாகதாக ரொம்ப சுகத்தை அடைந்தாக தேவதைகள் இந்திரன்கள் தான் தாரா புத்தாக சுகத்து தானிய தனாதிகம் பவத்தேதன் மகாபாகிய நித்தியம் தத் விக்ஷன் அன்றுனாம் இந்திரன் சுதி சொல்ற மாதிரி உன்னுடைய கடைக்கண் பார்வைப்பட்டாவே பிராட்டியே மனைவிகள் புத்தர்கள் வீடுகள் சுகத்துகள் தானியங்கள் தனங்கள் எல்லாம் அழகாக அமையும் விஷ்ணு பிரதான் சொல்றார். சரீராரோக்கியம் ஐஸ்வர்யம் அரிபக்ஷயசுகம் தேவி தத்தானாம் புருஷானான் உள்ளவன் உன்னுடைய திருஷ்டி படாட்டா இதெல்லாம் கிடைக்காது. சரீரம் என்ன ஆரோக்கியம் என்ன ஐஸ்வர்யம் என்ன சத்ரு ஜெயம் என்ன சுகம் என்ன உன்னுடைய திருஷ்டி இது படணும். அது இல்லாட்டா பட்டுத்தாங்க எல்லாம் ஒன்றும் கிடைக்காது சங்க சம்பாவனையும் இல்லை எல்லாம் கிடைக்கும். அது எந்த சொல்றான் ஸ்ரீஸ்ததியில பிரஜாதேவி வலித்தம் சகலம் பவனத்தையும் வேட்டப்பிராகுது. முதல்ல என்ன படிக்கிறான் தேவியே, உனக்கு கடாட்சம் இல்லையே, இருட்டா போச்சு, எல்லா மூவரையும் இருட்டா போச்சு. அதனால இன்னைக்கு பார்த்துட்டு தனேஷ் தேவி ஜெயந்தே புருஷா நடிப்பினா அபி, உனக்கு கடாட்சம் விட்டா என்ன வேணும், குணம் இல்லாத நல்ல குணம்ன்றான், தனம் இல்லாத ஆ இவன் தான் மணக்காரன்றான், ஆ இவன் தான் நல்ல குணம், இவன் தான் மேலாவின்னு உன் கடாட்சம் பண்ணவன கொண்டாடுறாளே, அப்படி உன் கடாட்சம். இதுதான் தேசியம் சொல்ற. பூரீகத்தம் குசலமகிலம் ஜெயதுமாதி நராத்தீனு தூரீகத்தம் துரிதமகம் தத்து மாத்யாம வித்யாம் அம்ப சம்பாவதிக ஜன கிராம சீமாந்தரே காம் ஆலம்பந்தே மலமதா விஷ்ணுகாந்தே தயாந்தே. பிராட்டிங்கிறது எப்பப்ப வருதோ, யாரும் பிரம்மாமதெல்லாம் நல்ல நல்ல பதவிக்கு போறாள், பாபங்கள்லாம் போயிருது, சத்துக்கள்லாம் போயிடுறா, அவித்திகள்லாம் போயிருது. அதனால விமல மனசா இப்படி ஒன்னு இப்படிலாம் தியானம் பண்றா நல்ல மேதாவிகளான ரிஷிகள். ஏ விஷ்ணுகாந்தே, விஷ்ணு விஷ்ணு மனோனுகூலே, விஷ்ணுவனுடைய மனைவியே, உன்னுடைய தயை அவ்வளவு விசேஷமானதுன்னு சொல்லி இந்த நாலாவது ஸ்லோகத்தை முடிக்கிறார். கவிதாக்கே சிம்மாய் கல்யாண விழாவே சிவதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.